Alhamdulillah Rabbil Alameen wa salatu wa salam ala Sayyidil Mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allah ta'ala fi al-Qur'an al-Azim wa al-Furqan al-Majeed Isbir kama sabara ulul azmi min ar-rusul. وقال النبي صلى الله عليه وسلم الصبر نصف الإيمان أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. وبن عليكم الله جل شانه تعالى بكيوم التعب எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிரீன்கள், தவர தாபிரீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வருகின்றிருக்கிற அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து, பொறுமையின் வகைகள் 10 என்ற தலைப்புடன் உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்புக்கும் இறைதேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சபர் என்கிற பொறுமையை குறித்து ஷரீஅத் 10 வகையாக சொல்லிக் காட்டுகிறது. அல்லாமா கல்யூபி, ஷிஹாபுத்தீன் கல்யூபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா என்றவர்கள் இதை அழகாக தன்னுடைய நூலிலே படித்துக் கொடுக்கிறார். அந்த பொறுமையில் முதல் வகை பொறுமை அஸ்ஸபரு அலா ஷஹவத்தில் பதல், வயிறு கேட்பதிலிருந்து பொறுமையாக இருப்பது. வயிறுக்கு என்ன தேவையோ அதிலிருந்து பொறுமையாக இருப்பது. இதற்கு பெயர் கனாஅத், உள்ளதை கொண்டு போதுமாக்குதல் என்று சொல்வார்கள். இந்த 10 வகை பொறுமையில் நம்மிடத்தில் எந்த வகை பொறுமை இருக்கிறது என்பதை நாமே பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லாதவர்கள் அந்த பொறுமையை உருவாக்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, வயிற்று பசியிலிருந்து பொறுமை, பல்சுநாட்டிலிருந்து ஒரு வயதானவர் வருகிறார், அபாயத்தில் வித்தாமி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த பல்சுநாட்டைச் சேர்ந்த அந்த கிழவர் அபாயத்தில் வித்தாமியை பார்த்து கேட்டார், சபுர் என்றால் என்ன, சுகுர் என்றால் என்ன என்று அபாயத்தில் வித்தாமியை பார்த்து கேட்க அபாயதி இது சொன்னார்கள், அல்லாஹ் கொடுத்தால் சாப்பிட்டு விட்டு அல்ஹம்துலில்லா சொல்வது, இதற்கு பெயர் சுகுர். அல்லாஹ் கொடுக்கலன்னா பேசாமல் இருக்கிறது, இதற்கு பெயர் சபர் என்று சொல்ல பல்சு நாட்டிலிருந்து வந்த பெரியவர் சொன்னார், இதை எங்கள் ஊர் நாய்கள் கூட செய்கிறது. எங்க ஊர் நாய் கூட இருந்தா சாப்பிட்டு வாழாட்டும், இருந்தா சாப்பிட்டு நன்றி செலுத்தும், கொடுத்தா கொடுக்கலன்னு சொன்ன பேசாமல் தரும். இதற்கு பெயரா சபுர், இதற்கு பெயரா சுகுர். அபாயத்தில் வித்தாமி ஆடிப்பட்டார், இப்ப சபுர்னா என்ன, சுகுர்னா என்ன? அந்த கிழவன் சொன்ன, அல்லாஹ் கொடுத்தாள், அதை அடுத்தவர்களுக்கு கொடுத்து விட்டு பொறுமையாக இருக்கு, இதுக்கு பெறா சபுர். அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் அவனுக்கு நன்றி செலுத்துவது, இது சுகுர். அல்லாஹ் நீ கொடுக்கல, என்னை நீ சோதிக்கிறதுக்காக வேண்டி நீ டெஸ்ட் பண்ணி பார்த்துக் கொண்டிருக்கிறாய், உனக்கே அல்ஹம்துலில்லா. என்னை நீ பார்க்கிறாய் இல்லையா, அதனால் உனக்கே அல்ஹம்துலில்லா. இதற்கு பெயர் தான் சுக்குர் என்றார்கள் அந்த பல்சுநாட்டைச் சேர்ந்தவையார். இப்ப இந்த வேலையை நாம் செய்திருக்கிறோமா, நமக்கு இருப்பதை கொடுத்துவிட்டு பொறுமையா செலுத்திருக்கிறோமா, எண்ணி பார்க்க வேண்டும். வரலாற்றில சையத் அலி அல் ஹவாஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலாவை அவர்கள் வாலிபானதிலிருந்து இறக்கிறவரை சாப்பிட்ட உணவு எப்படி சாப்பிடுவார்கள் என்றால், 9 ருக்குமா, ஏழு லுக்குமா உள்ளது ஒன்பது லுக்குமா, ஏழு கைமிடி அல்லது ஒன்பது கைமிடி, அவ்வளவுதான் சாப்பாடு. இன்னைக்கு நாம யாராவது அப்படி சாப்பிட்டது உண்டா? அது நீங்க சொல்றதெல்லாம் அசருக்கு பிறகு சாப்பிடுற டிஃபன் கேட்கறீங்களா? கேமா ஏழு கைமிடி அங்க ஒரு நாலஞ்சு வடையை பிச்சு போட்டு அன்பிற்குரியவர்களை யோசிக்கிறோம். நான் வயிறு என்ன கேட்கிறதோ அது உணவகையும் கொடுத்து கொடுத்து கொடுத்து சில நேரம் சில பேர் இந்த சதர் நேரத்தை ஃபுல்லா சாப்பிட்டு அந்த மதையான உருண்ட மாதிரி அப்படி உருள்றது உருண்டாக்கா அது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா அது போய் எல்லாமே வித்தாசமா இல்லையா? நாம் சாப்பிடுகிற உணவின் நிலைகள் எப்படி இருக்கிற அல்லமா ஷஹரானி ரஹமத்துல்லாஹி சொல்லுவாங்க, நீதான் ஷஹரானி இல்லை, நான் நிறைய பெரியவர்களை கண்டிருக்கிறேன், இறைவேசர்களை கண்டிருக்கிறேன், அவர்கள் தங்களுடைய ரொட்டிக்கு சால்னாவை பயன்படுத்தியதில்லை, தண்ணீரைத்தான் தொட்டு சாப்பிடுவார்கள், நான் பார்த்திருக்கிறேன் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இறைவேசர்களின் வரலாறுகள் இப்படித்தான் இருந்ததை பொறுமை காத்து வாழ்ந்தார்கள், வயிறு கேட்பதை கொடுத்ததில்லை. ஆனால் நாம எப்படி இருக்கிறோம் யோசிக்கிறோம். இரண்டாவது வகை பொறுமை சகுவத்தில் பருதிலிருந்து அஷகுரு அஷகுவத்தில் பரட்சி, ஒரு மனிதனுடைய மர்ம உறுப்பில் பொறுமையாக வைத்திருப்பது, அடுத்த பெண்களின் மீது ஆசைப்படாமல் இருப்பது, காமம் நிகழ்க்காமல் இவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வது, இதற்கு பெயரும் பொறுமை. இந்த பொறுமைக்கு பேர் தான் இப்ப பத்தினித்தனம் என்பார்கள். ராணியை அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத்தை யூசுப், அல்லாஹ் பார்க்கிறார் என்ன அழகான வரலாறு, அக்சல் நோக்கி சார் அல்ல குரானிலே சொல்லுகிறவர்களே அழகான வரலாறு என்றே சொல்லி வருகிறார். யூசுப் அலிகிச்சலாத்தினுடைய பேரழகை பார்த்து நாட்டின் ராணி யூசுப் அலிகிச்சலாத்தை அடைய ஆசைப்பட நாமாக இருந்தால் என்ன நினைப்போம், ராணியே கிடைத்து விட்டால் நாடே கிடைத்துவிடும், ராணியே நம்ம வகையில வந்து விழுகிறாங்க, மேற்ற முடிச்சிட வேண்டியதான். நீங்க நம்மால் அப்படி பேர் வச்சிருக்கிறான் மேற்ற முடிச்சிட வேண்டியதான் முடிச்சிடும். அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம், நாம் ஒரு மாதிரி யோசிக்க அந்த ராணி அழைக்கிறார்கள், பல முயற்சிகளை செய்கிறார்கள் யூசுஃபை அடைய வேண்டும் என்று துரத்துகிறாள், ராணி துரத்துகிறாள். இந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்க ஒரு ஆண் அழகன் எப்படி இருக்கிறார்கள்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், அம்மாவா அல்லாஹுவா, அம்மா வேண்டுமா அல்லாஹ் வேண்டுமா, மனமெல்லாம் துடிக்கிறது. யூசுப் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, மகாதல்லா இறைவா என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக என்று ஒரு குரல் கொடுத்தார்கள். அடைத்த கதவுகள் திறக்கிறது, யூசுப் வெளியே செல்கிறார்கள். இதற்கு பெயர் தான் இப்ப பத்தினித்தனம். அன்புக்குரியவர்களே, இந்த நிலை நம்மளை எத்தனை பேர்களுக்கு உண்டு? இன்னைக்கு வர்ற நிறைய மசாலைகள்லாம் எப்படி வருதுன்னா, நிறைய மசாலைகள் அடுத்தவன் மொண்டாட்டியை கட்டுறதுக்கு என்ன வழி சொல்லுங்க, அடுத்தவன் மொண்டாட்டியை கட்டுறதுக்கு என் மனம் அந்த பெண்ணின் மீது காதல் கொண்டு விட்டது, அந்த பெண்ணும் சம்மதித்து விட்டார், சரி மார்க் அடிப்படையில் அவர் வீட்டில் போய் கேட்டு இல்லை அவர் அந்த பெண் அடுத்தவன் மொண்டாட்டி, அடுத்தவன் மொண்டாட்டியை கட்டுறதுக்கு என்ன வழி கேட்கலாம். ஒரே வழிதான் இருக்கு, நேரம் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் ஒரு சில உறுப்புகளை எடுக்க வேண்டியதுதான் இதற்கு கீழ், வேற எந்த வழியும் இல்லை. சரியத்திற்கு வழி சொல்லவில்லை. இப்ப பத்தினித்தனம் இன்றைக்கு சமூகத்தில் குறைந்து வருகிறது. அபு கைஸ் திருமதி ரஹமத்து உல்லாஹி தஆலா அலைஹி 200 பெண்கள் அவர்களை மனமுடித்த போட்டி போட்டார்கள். அபு கைஸ் திருமதியை கடைசியில் ஒரு அம்மா என்ன செஞ்சிருச்சுன்னா, நேரா மசாலா கேட்கிறேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்குள்ள போய் மசாலா கேட்கிற மாதிரி கதவை கூட்டிச்சு, கதவை கூட்டி என் ஆசைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்ல அபு கைஸ் திருமதி அழுதார்கள் அழுதார்கள் அழுதார்கள் அழுதார்கள். அந்த அம்மாவை இறக்கப்பட்டு இந்த லூஸ்ல வந்து மாட்டிட்டபடி கதவை வந்து ஓடிச்சு அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்துகிறார்கள். அன்று இரவு நமக்கு நான் யூசுப் அலைஹிஸ் ஸலாத்தை கண்டார்கள். நம்ம யூசுப் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் பண்ணவர்கள் சொன்னார்கள், என் வேலையை நான் ஒரு நபி அல்லாஹ் பாதுகாத்தான், ஆனால் நீங்கள் நபி இல்லாமலேயே பத்துவித்தனமாக இருந்தீர்கள் என்று வாழ்த்துக்களை சொன்னார்கள் வரலாறு பேசுகிறார்கள். இந்த பத்துவித்தனம் இன்றைக்கு நம்மளை எத்தனை நேர்களும் இருக்கிறது. நடா சகத்தில் மூன்றாவது பொறுமை, முசீபத்தில் பொறுமையாக இருப்பது. அஸ்தபு அல முசீபா, கஷ்டங்கள் ஏற்படுகிற பொழுது, இன்னல்கள் ஏற்படுகிற பொழுது பொறுமையாக இருத்தல், இதற்கு பெயர் நாசர், கடும் கஷ்டம். இந்த கஷ்டத்திலேயும் சபராக இருக்கிறோமே. அன்புக்குரியவர்களே, இறைநேசர்களுடைய வரலாறுகளை எல்லாம் தொண்டு தொட்டு பார்த்தால் எவ்வளவு பொறுமை, எவ்வளவு பொறுமை. அல்லாஹ் பார்த்தவர் கடும் சோதனை, அதிலேயும் பொறுமை காத்தவர்கள் நம்முடைய இறைநேசர்கள். பத்துகள் மூசிலி, பத்துகள் மூசிலி நடந்து செல்லுகிறார்கள். செல்லுகிற பொழுது கால் தடுக்கி அந்த நெகம் பேர்ந்து கொண்டு ரத்தம் வடிகிறது. பத்தகன் மூசிலி அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறார்கள், இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். கூட வந்தவர் கேட்டாரு, இன்னாடில்லா சொல்றதை கொண்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றீங்கள, உங்கள் நிகம் உடைந்து வேதனை ஏற்படுகிறதே, இந்த வேதனை உங்களுக்கு பெரிதாக தெரியவில்லையா என்று கேட்கிற பொழுது பத்தகன் மூசிலி சொன்ன வார்த்தை, இந்த பொறுமைக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலியை கவனித்து யோசித்து பார்த்தேன், எனக்கு நெகத்தை உடைச்ச அல்லா இவன் என்ன செய்யறான்னு பார்க்கிறான், என்ன அல்லா தூங்கறது இல்லை, என்ன பார்த்துட்டு இருக்கிறான், என்ன செய்யறான்னு பார்க்கிறான். நான் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னான், இந்த வேதனையை விட இறைவன் எனக்கு கொடுக்கிற கூலி பெரிதாக தெரிந்தது, அதனால் நான் வேதனையை பொறுத்து கொண்டு பொறுமையாக இருக்கிறேன் என்றார்கள். அல்லாஹ் கொடுக்கிற கூலியை கவனித்தேன். வீட்டுல பிள்ளைகள் இறந்து போயிட்டா தான் பெத்த பிள்ளை தனக்கு முன்னாடி மௌத்த போறத யார்தான் தாங்கிக் கொள்ளுவார்கள், தான் பெற்ற பிள்ளை, தான் பெற்ற பிள்ளை இறந்து போகிறது. அல்லாஹ் பார்த்தவர் சொல்லுகிறார்கள், தான் பெற்ற பிள்ளை இறந்து போகிறது, அந்த தாய் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிறார்கள். கணவன் வெளியூர் சென்றிருந்த கணவன் இரவு நேரத்தில் அந்த பிள்ளை இறக்குது, காலையில் அடக்கலாம் இருக்கும் போது வெளியூர் சென்ற கணவன் வந்து விடுகிறார், அந்த பிள்ளையை மறைத்து வைத்து விட்டு அந்த தாய் எப்படிப்பட்ட தாயாக இருக்க வேண்டும், இந்த கஷ்டத்திலும் பொறுமை காத்த அந்த தாய் கணவனுக்கு உணவு பரிமாறுகிறார்கள் சந்தோஷத்தோடு. இரவு நேரத்திலே கணவனும் மனைவியும் ஒன்று சேருகிறார்கள். காலை எழுவதற்கு முன்பதாக, காலை எழுவதற்கு முன்பதாக அந்த உம்மு சுலைம் சொன்னார்கள், கணவனை பார்த்து அல்லாஹ் ஒரு அமானிதத்தை, பொதுவாகவே ஒரு மனிதர் நம்மிடத்திலே அமானிதத்தை கொடுத்து வைத்தால் நாம் என்ன செய்ய வேண்டும், திருப்பி கொடுக்க வேண்டும், திருப்பி கொடுக்கவில்லை என்றால் பாவியாகி விடுவோம். அல்லாஹ் நம்மிடத்திலே அமானிதம் கொடுத்தால் என்ன செய்ய வேண்டும், அவனுக்கு திருப்பி கொடுத்து விட வேண்டும். அதைத்தான் நானும் செய்திருக்கிறேன். நம் பிள்ளையை அல்லாஹ் அமானிதமாக கொடுத்தான், அந்த பிள்ளை இறந்து போனது, வீட்டின் ஓரத்திலே வைத்திருக்கிறேன் என்று உம்மு சுலைம் சொல்ல அபூதல்ஹா துடித்து எழுந்து பெருமானார் இடத்திலே செல்கிறார்கள். என் மனைவி நடந்து கொண்ட விதத்தை கேட்டீர்களா நாயகமே, என்னோடு இன்னொரு பேர் கூடியிருக்கிறார் நாயகமே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண்மணியின் பொறுமைக்காக அல்லாஹ் உங்களுக்கு வயிற்றிலே, அந்த பெண்ணின் வயிற்றிலே அழகான பிள்ளையை உருவாக்கி இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். இந்த சபர், இதற்கு பெயர் தான் கச்சத்திலும் பொறுமையாக இருக்கிறது, இதுதான் சபர். ஆனா இன்றைக்கு எத்தனை பேர்கள் எப்படி பொறுமையாக இருக்கிறோம், அகலபி ஒரு கைஸ் பள்ளு வழி, கடுமையான பள்ளு வழி. அவங்க சிறிய தந்தையிடத்திலே போய் சொன்னார்கள், கடுமையா பள்ளு வடிக்குது, நேற்று ராத்திரிக்குள்ள தூக்கமே இல்லை, இந்த பள்ளு வழி வந்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்க எப்படி இருக்கும், கடுமையான வழி, இரவு முழுக்க தூக்கமே இல்லை என்று சொல்ல அகலபி ஒரு கைஸினுடைய சச்சா சொன்னார்கள், இதை சொல்ல உனக்கு தக்கமா இல்லையா, என்ன சொல்றீங்க, நான் 20 ஆண்டுகளாக பண்படிக்கிறது, 20 ஆண்டுகளாக அந்த ரப்பிடத்திலே சொல்ல எனக்கு வெக்கமாக இருக்கிறது என்றார்கள். காலம் முழுக்க ஆரோக்கியத்தை கொடுத்த ரப்பிடத்திலே எனக்கு வழியாக இருக்கிறது என்று சொல்ல வெக்கமாக இருக்கிறது என்றார்கள். கொஞ்சம் பொறுத்திருக்க கூடாதா? அன்புக்குரியவர்களின் ஆன்மீக பாட்டையை மூச்சாம் காலத்தின் வரலாறுகளை தப்சீர்களில் எழுதுகிறார். ஒரு நல்ல மனுஷன், சாலியான மனுஷன், எப்பயுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட சேர்ந்திருக்கிற மனுஷன், இபாதத்திலேயே வாழ்க்கையை கழிக்கிற மனுஷன், அந்த மனுஷனை சிங்கம் உதறிட்டு கடித்து கடித்து சின்னாபின்னமாக்குகிறது. இதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கூடத்தில் ரப்பே உனக்கு இறக்கமே இல்லையா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அவர் கெட்ட வார்த்தை எதுவும் பேசுறதில்லை, கெட்ட செயல் எதையுமே செய்யல, எதுவுமே செய்யாத இந்த நல்ல மனுஷனை இப்படி சிங்கம் குதறி போட்டு வைத்திருக்கிறதே ரபுல் ஆலமீன், என்னதான் இதற்குள் நாடகம் இருக்கிறது, நீ என்ன நாடி இருக்கிறார். அல்லாஹ் சொன்னான், மூசா அவர் என்கிட்ட கேட்டார், யாரா எனக்கு உயர்ந்த தரஜாவை கொடுன்னு கேட்டாரு, எனக்கு உயர்ந்த தரஜாவை கொடுன்னு கேட்டாரு. அதனால இவருக்கு நான் இந்த நிலையை ஏற்படுத்தினேன். பொறுமையோடு சிங்கத்துக்கு இரையாகி போனார், அவருக்கு நான் உயர்ந்த அந்தத்தை வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கணவன் கொடுமையிலிருந்து யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அந்த பெண்களை பார்த்து சொல்லுகிறார்கள், உங்களுக்கு கணவனின் கொடுமையிலே பொறுமையாக இருக்கிற பெண்களே உங்களுக்கு ஆசியாலை சலாத்தினுடைய கூலி உண்டு. ஆசியா எவ்வளவு பொறுமையா இருந்தாங்க பிரபோன் இடத்துல, அந்த கூலி நீங்கள் கணவனின் கொடுமை குடிகார கணவனிடத்திலே அவர்கள் படுகிற பாடு எத்தனையோ பின்னணியில் குடித்து விட்டு வந்து அடிப்பான், இரவோடு அடிப்பான், அடியை வாங்கிக் கொண்டு அவனை திருத்த வேண்டும் திருத்த வேண்டும் திருத்த வேண்டும் என்றே இருக்கிற பெண்களே, உங்களுக்கு பெருமானார் கொடுக்கிற இந்த பொறுமைக்கு கொடுக்கிற கூலி ஆசியாவுக்கு கொடுக்கிற கூலி. நிறைய கணவன்மார்கள் கொடுமை பண்றோட தெரியாம பண்ற கணவன்மார்கள் நிறைய உண்டு. ஒரு பையனுக்கு 30 வயசு கல்யாணமே ஆக எல்லாம் நமக்கு நெருக்கமான பையன், 30 வயசு கல்யாணம் ஆகல, ஏப்ப கல்யாணமே ஆகல என்று கேட்டா 29 வயசு தாண்டிட்டா 30 வயசு சொல்லிட்டு இருக்க என்ன பையன் கல்யாணம் ஆகல, இல்ல எந்த பொண்ணை பார்த்தாலும் எங்க அம்மாவும் பிடிக்கல கேரளம் கேட்ட எங்க அம்மா மாதிரி என்ன மாதிரி இல்ல என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணல என்ன மாதிரி சமைக்கல என்று சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்ப அவருக்கு ஐடியா கொடுத்தது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, உங்க அம்மாவுக்கு என்னென்ன கலர் எல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பொண்ணு பார்க்கிற இடத்துல சொல்லி வச்சு, என்னென்ன கலர் பிடிக்கும் எங்க அம்மாவுக்கு என்னென்ன டேஸ்ட் பிடிக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டா அதே மாதிரி செஞ்சு வச்சுட்டா பிரச்சனையே இல்லையே. சரிக்கு போயாச்சு எல்லாம், அவங்க அம்மாவுக்கு தூரமா எல்லாம் நடந்துருச்சு. பார்த்தா வந்து சொல்றாரு, அசர் எங்க அம்மாக்கு முழு திருப்தி, சில நாட்களுக்கு பிறகு என்ன நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிச்சா எப்ப கல்யாணம் எங்க அதுல கேட்கறீங்க என்ன பாச்சு, எங்க அத்தா வந்தாரு, உங்க அத்தா வந்து என்ன செஞ்சாங்க, எங்க அம்மா கூட பேசிட்டு இருக்கும்போது ஒண்ணு எல்லாம் கரெக்டா, நான் என்ன கலரை பிரியப்படுறனோ என்ன உணவை பிரியப்படுறனோ எல்லாம் பொண்ணு கரெக்டா செய்தேன் அப்படின்னு எங்க அம்மா சொல்லுச்சு. எங்க அத்தா என்ன பார்த்து சொன்னாரு, டே நான் 32 வருஷமா பண்ற கஷ்டம் உனக்கு வேணாண்டா, உனக்கு வேணாண்டா, அதனால நம்ம வேற பாத்துக்கல அப்பா சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி கொண்டாரு. நிச்சயதார்த்தத்தை நின்று போச்சு. சில நேரத்தில் தவிர நமக்கு தெரியாமலே செய்கிற கணவன்மார்கள் உண்டு, அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம். இதே மாதிரி மனைவியின் தொல்லையிலிருந்து கட்டப்படுகிற பொறுமையோடு இருக்கிற கணவன்மார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி அய்யூபடி சலாத்திற்கு கொடுக்கிற கூலி அல்லாஹ் கொடுக்கிறார். நிறைய பெண்மணிகள் இன்றைக்கு நம்முடைய இல்லங்களிலே பார்த்தால் பெண்களின் தொழில்கள் நிறைய பேர்கள் சொல்வது உண்டு. அதர் என் பிள்ளைகளுக்காகத்தான் பார்க்கிறேன், இல்லாட்டி என் மனைவிட்டு இருக்க முடியாது, அதர் என் பிள்ளைகளுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மனுஷியாவா இருக்கிறா, நிறைய இடங்கள்ல நிறைய இடங்கள்ல இந்த பெண்கள் இருக்கிறாங்க, உங்க அப்படி பொண்ணு தெரியாது சொல்லி வளர்க்கிறது பிள்ளைகளை, உங்க அப்படி பொண்ணு தெரியாது லூசு, அது பேச்ச கேட்காத, உங்க அப்பே மாதிரியே நீ ஆகி போயிடுவேன், உங்க அப்பே மாதிரியே நீ வளர்த்துடுவேன், உங்க அப்பே மாதிரியே ஒண்ணுக்கு மில்லா போயிடுவேன், இப்படியே சொல்லி சொல்லி சொல்லி அப்பளுக்கு வீட்டுல மரியாதையே இருக்க வரும்போதே ஒரு மாதிரியா பாப்பான், நீ லூசு சொல்லியிருக்கா, அவன் லூஸ் மாதிரியே தான் பார்ப்பான், அது நடக்குது லூசு என்று சொல்லிவிட்டு. அன்புக்குரியவர்களே, இப்படி பல்வேறு வகைகளை கட்டம் கொடுக்கிற அந்த கட்டத்திலே பொறுமையாக இருக்கிற கணவன்மார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி நம்பி நாம் அத்தியுபலகை திராத்திற்கு கொடுக்கிற கூலி அல்லாஹ் கொடுக்கலாம். நானாவது ஒரு வகை பொறுமை இருக்கிறது, அதுதான் சபுரும் அல்லது அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை எடுக்கும் போது பொறுமையாக இருப்பது, அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை எடுக்கிற பொழுது பொறுமையாக இருப்பது. இந்த பொறுமைக்கு பேரு லபுத்துல் நாஸ், மனக்கட்டுப்பாடு. மனக்கட்டுப்பாடு அன்புக்குரியவர்களே, எத்தனை ஆயிரம் மரணார்கள் நம்முடைய முன்னோர்களின் மரணம், நவீன ஐயூவலிங்கத்தின் மரணம், கோடீஸ்வரன் ஆகியோ, பல ஆயிரம் ஏக்கர்களுக்கு சொந்தக்காரராகியோ, பல்லாயிரம் கால்நடைகளுக்கு சொந்தக்காரராகியோ, இந்த பொருளாதாரம் முழுக்க 3 நாட்களில் சரிந்து போனது. 3 நாள் அத்தனையும் சரிந்து போனது. நடுத்தெருவுக்கு வந்தார்கள் ஐயூவலிகை சலாத்து வசலாமன் அவர்கள், எல்லாம் போனது. சட்டையை கலட்டுகிற பொழுது அல்லாஹ்வை புகழ்ந்து கலத்தினார்களா? என் செல்வத்தை, என் சட்டையை கலட்டியதை போன்று கலட்டிய, சட்டையை கலட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என் சட்டையை கலட்டியதை போன்று கலட்டிய ரப்புல் ஆலமீனே, உனக்கே எல்லா புகழும், உனக்கே எல்லா புகழும், கொடுத்தவனும் நீயே, எடுத்தவனும் நீயே, அல்ஹம்துலில்லா. இந்த பொறுமை இன்னைக்கு நம்ம தூக்கு போட்டு செத்துவோம். 10 லட்சம் போச்சுன்னு சொன்னாலே நேரம் வருமா யாத்தை பேசாம போய் தூக்கு தோக்கிறது, இது என்ன பொறுமையா? அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். கொடுத்தவன் நடந்தானே, உலகத்திலே பிறக்கிற பொழுது ஒன்றுமில்லை, இறக்கிற பொழுது ஒன்றுமில்லை, இடையிலே கொடுத்தவன் திடீர் என்று எடுத்து பார்க்கிறார், என்ன செய்கிறார் என்று பார்க்கிறார். நச்சங்கள் வருகிறது, இது இயற்கையில் சகஜம். ரப்புல் ஆலமீனே, நீ நச்சத்தை கொடுத்த ரப்பே, ஒரு காலம் வரும் ரப்பே, எனக்கு உயர்ந்த லாபத்தை கொடுத்து விடு ரப்பே என்று சொல்லி அல்லாஹ் குலத்திலே கேட்டார். ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் கொடுக்க தயாராக இருக்கிறார். இன்றைக்கு அப்படி நத்தவங்க வீட்டில் முடங்கி படுத்து வராங்க, லாபம் வரும்போது அவ்வளவு சந்தோஷம். வாழ்க்கைங்கிறத ஊஞ்சல் மாறித்தான, ஏறியவன் இறங்குவன், இறங்கியவன் ஏறுவான். அன்புக்குரியவர்களை, அன்னை ஹதீஜா, கோடீஸ்வரி ஹதீஜா, கொடுத்து கொடுத்து ஒன்றுமில்லாத ஏழை ஹதீஜாவாக போகிற பொழுது அந்த ஹதீஜா கவலைப்படவில்லையே, சந்தோஷம்தான் அதிகமாக. கோடீஸ்வரன் அபுபக்கர் கொடுத்து கொடுத்து ஒன்றுமில்லாமல் ஆனதற்கு பிறகு அவர்கள் ஒரு நாள் கூட வருத்தப்படவில்லையே, சந்தோஷம்தான் அதிகமானது, சந்தோஷம்தான் அதிகமானது. உங்களுக்கு ஒரு வரலாறு தெரியுமா? அல்லாஹு அக்பர். அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா, அம்ருபுல் ஆஸ் மக்கா நகரத்தினுடைய கோடீஸ்வரர்களில் அம்ருபுல் ஆஸ் ஒருவர். கோடீஸ்வரன் அம்ருபுல் ஆஸ் மதீனாவுக்கு வருகிற பொழுது அத்தனையும் கொடுத்து விட்டு ஒரே துணி, ஒரு ஆடையை அணிந்து கொண்டு வந்த ஏழை அம்ருபுல் ஆஸ், ஏழை, பரம ஏழை, ஒன்றுமே இல்லாதவராக இருக்கிறார். பெருமானார் கேட்டாங்க, ஆமா கோடீஸ்வரன் அர்த்திக்க எங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க, வெறும் ஆடையோடு வந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு அந்த கோடீஸ்வரன் அந்த பணத்தின் மீது ஆசை இல்லையா என்கிற பொழுது அம்ருபுல் ஆஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அண்ணலா பணமாக என்று பார்த்தேன் நாயகமே, உங்களுக்கு முன்ன அந்த இடையில் இருக்கக்கூடிய பணம், வருகிற போகிற பணம், வந்து போகிற பணம் எனக்கு வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டு நான் என்னுடைய ஒரு சில பொருட்களை எடுத்து வைத்துத்தான் புறப்பட்டேன் நாயகமே. ஆனால் என் மனதிலே இதன் மீது ஆசை வந்துவிட்டதோ, அன்னதை விட இது எனக்கு முக்கியமோ என்று தோன்றியது நாயகமே, இந்த ஆணையும் இல்லாமல் வந்திருப்பேன், அது அறாம் என்ற காரணத்தினால் நான் ஆணையை அணிந்து கொண்டு வந்தேன் நாயகமே, இந்த ஆணையை அணிந்து கொண்டேன் வந்தேன் என நாயகமே உங்களுக்காக அத்தனையும் மார்க்கத்திற்காக தொடர்ந்து இந்த மார்க்கத்தை காத்தவர்கள் அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா என்று சொன்னால் அஸ்ஸபுரு மிந்தல் ரைனா, பொருளாதாரம் போகிற பொழுது இருக்கிற பொறுமை இருக்கிறதே, இந்த பொறுமைக்கு பேர் லபுத்துன்ன மனக்கட்டுப்பாடு. இது இன்றைக்கு நம் சமூகத்திற்கு ரொம்ப தேவை. இருக்கிற பொழுதும் இல்லாத போதும் ஒரே மாதிரி இருந்து பழக வேண்டிய நிலை இன்றைக்கு சமூகத்திற்கு தேவை. அஞ்சாவது ஒரு பொறுமை இருக்கிறது, சபுருள் எங்கள் திவார் போர்க்களத்திலே பொறுமை, போர்க்களத்திலே வீரன் யார் என்று சொன்ன பொறுமையோடு போராடுபவன், போர்க்களத்தின் பொறுமை, இதற்கு பெயர் சுஜா, சுஜா வீரம். வீரன் யாருன்னாக்க உடனே மாலை எடுத்து போய் கட்ட போட்டவன் போட்டு இவன் செத்து போறவன் வீரன் அல்ல, பொறுமையோடு போராடுவான் அவன் தான் வீரன். மார்க்கம் சொல்லுகிறது வரலாற்றிலே உங்களுக்கு எத்தனை சான்றுகள், அழியும் தரம் அம்மா அவங்கள மாதிரி பொறுமையானது யாருமே கிடையாது. பெருமானார் எப்படி உருவாக்கினார்கள் தெரியுமா? கந்த பொற்களம், கந்த பொற்களம், குழி கந்த தோண்டப்படுகிறது, மலையை சுண்டிலும் சகாபாக்கள், எதிரணிகள் 4 சக்திகள் ஒன்றாக சேர்ந்து எதிர்க்கிறது, யூதர்கள், நசாராக்கள், குறைசிகள், வருகிற வழியில் இருக்கிற ஆரியங்கள், சூழ்புறத்தை சார்ந்தவர்கள், 4 சக்திகளும் தாக்குகிறது. பெருமானார் போர் செய்யவே இல்லை, அகழ்த்தோண்டி விட்டு பெருமானார் உள்ளே இருக்கிறார்கள். அகழுக்குள்ளே யாராவது இறங்கினால் பார்த்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறார்கள். அகலை தாண்டுகிற சக்தி அரபகத்தில் யாருக்கும் இல்லை, ஆனால் 1000 வீரர்களுக்கு சமமான அம்முறிப்பு நோக்கு, ஆயிரம் வீரர்களுக்கு சமமான மல்யுத்த மாவீரன் அவங்களுக்கு ஒத்து அகலை தாண்டி வருகிறார். உள்ளே நுழைக்கிற எட்டடி ஆஜானு பாகு அம்மனிவன் ஒத்து உள்ளே நுழைந்து எங்கே வாங்க அவர் ஒரு ஆணுக்கு பிறந்தவராக இருந்தார். பெருமானாரை அழைப்பது ஒரு ஆண்மகனுக்கு பிறந்தவராக இருந்தால் வெளியே வாழ்க்கும் அறிவியல் அனுமதிக்கிறாங்க. நாரையுமே நீங்க அளவுக்கு பொறுமையா இருக்க முடியாது. என்னால உங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அனுபவம் குடிங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபராகிரு அலியே சபராகிரு. மீண்டும் மாமலிவோடு ஒத்து முன்னால் வருகிறார், மீண்டும் அழைக்கிறார், மாமலே உனக்கும் எனக்கும் பிரச்சனை, வெளியே வா, ஒருவருக்கு ஒருவர் மோதி பார்க்கலாம். அடிதடியெல்லாம் அழுவது கொடுங்கள். நகை பொறுமையோடு என்றார்கள். ஹலி பொறுத்து இருக்கிறார். அதற்கு பிறகும் வசை வார்த்தைகள் பாட இப்பொழுது பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையோடு இருந்த அருகே, அருகே என் தரப்பாகையை வைத்துக்கொள், இதோ என்னுடைய வாழ்த்துள் திகார் இருக்கிறது, எடுத்துக்கொள், சென்று வா, வென்று வா. இருப்பது எட்டடி அமரிமுன் வந்து, ஆனால் அயிரடி எல்லாம் ஒரு மூன்று நாலு அடி, ரொம்ப ஷா அழகி எல்லாம் ரொம்ப ஷா. நேரம் போனாங்க. நீ என்னை வேண்டுமானால் வசிவாடிக்கொள், என்னுடைய நாயகத்தை நீ வசிவாடி விட்ட ஒன்று இந்த இடத்திலே களிமா சொல்லி ஈமான் கொள், இல்லை என்றால் என்னோடு போச்சு. அமரிமுன் வந்து சிரிக்கிறான். அழியே நீ இருக்கிறது ஓ வயசு என்ன, ஏன் வயசு என்ன, உன்னோடு போராடுவதை போர் செய்வதை நான் வெக்கமாக கருதுகிறேன். காரணம் நீ சின்ன பையன், நாலடி, நான் இருப்பது எட்டடி, என்னை போன்றவர்களோடு மோதி பார்க்க வேண்டும். வீரன் இல்லையா, வீரன் இல்லையா அடிதடி எல்லாம் சொன்னார்கள். இங்கே ரெண்டு வார்த்தை தான், ஒன்று கனிமா இல்லை என்றால் மரணம். மீண்டும் உயிர் பிச்சை தருகிறேன். இரண்டாவது சொல்றான், உயிர் பிச்சை தருகிறேன், அலியே நீ சென்று விடு, தப்பித்துக் கொள். அலியும் கர்ரா ரயும் கர்ரா பெருமானார் சொல்லி அனுப்பிய வார்த்தைகள். அலி பொருட்களும் விவாதக்களும் இரண்டு கடத்திலும் அலி இறங்கிவிட்டால் புறமுதுகு அலியின் வரலாற்றிலேயே கிடையாது. அலி இறங்கிவிட்டால் சொன்னார்கள், அலி ஒன்று களிமா அல்லது உன்னுடைய தலை போய்விடும், இரண்டிலே எதற்கு நீ தயார். அம்மனுக்கு பேசிக் கொண்டிருக்கிற பொழுதே வாழை வீசுகிறார். அடிதடி அல்லாஹ்வினுடைய தலைப்பாகை, பெருமானார் மாற்றிய தலைப்பாகையின் மீது பற்றி, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தலைப்பாகையை தாண்டி நெற்றியை கிழிக்கிறது. சீறி பாய்ந்த அலி, இரண்டே நிமிடம் சீறி பாய்ந்த அலி, ரெண்டு துண்டாக அம்மனுக்கு உத்தை போட்டு கிடக்கிறார்கள். ரெண்டு துண்டாக சரிந்து கிடந்தான். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், அலியே இந்த பொறுமை, இந்த பொறுமை, இந்த நிதானம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் வெட்டி உன் கையில் தாங்கலையே என்றார்கள். வழி பொறுமையோடு இருந்த காரணத்தினால் வெற்றி வாதை சூடினார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த போர்க்கள பொறுமை, இதற்கு பெற சுஜாத வீரம் காலிது முழுவதி போர்க்களத்திற்கு சென்ற அவரை போன்று பொறுமையாளர்களை பார்க்க முடியாது. இவ்வளவு பொறுமை காலிது ஒரு வழி திரடி எல்லாம் விட்டார். எல்லாம் பயங்கரமா பொறுத்து இருக்கிறாங்க. காலிதிபுல வலீதின் தலைமையில் எவ்வளவு பெரிய பொறுமையான காலிதிபுல வலி, காலிதிபுல வலீதின் தலைமையில் போர் நடந்து கொண்டிருக்கிறது. உமரை எல்லாம் கடிதம் எழுதினார்கள், காலிதிபுல வலீதின் தலைமையில் இருந்து நிற்கிறேன், அமீனு ஹாதிகள் உம்மா அபு உபைதாவை தலைவராக ஆக்குகிறேன். போர் நடந்துட்டு இருக்கும் போது உமர் கடிதம் எழுதுகிறார். நாம அதுல என்ன நடப்போம், நல்ல நடந்துட்டு இருக்கும் போது அவர் தலைமை பொறுத்தை இறக்கிட்டு அடுத்து வர தலைவராக ஆக்கினா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், பெரிய பிரச்சனையா இருக்கும். கோர்ட்டு கேஸ், அந்த கேஸ், இந்த கேஸ், எதுக்கு சம்மந்தம் இல்லையா. ஆனா அடுத்த ஒரு வழியில் ஒன்றும் பேசவில்லை. தலைமை போஸ்டை விட்டு இறங்கி சாதாரண ஒரு சிப்பாயாக போர் செய்கிறார்கள். அபு உபைதா தலைமை தாங்குகிறார்கள். போர்க்களம் முடிகிறது. உமரடி எல்லா இடத்திலே போய் கேட்டார்கள், ஹாலிது குழுவடி நல்ல முறையில் நான் போர் செய்து கொண்டிருக்கிற பொழுது என்னை தலைமை பதவியிலிருந்து இறக்கினீர்களே, என்ன காரணம், இந்த உமர் செய்வதாக இருந்தால் ஏதோ ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும், இந்த உமருக்கும் ஆழமான அர்த்தத்திற்கும் சொந்தம், என்ன காரணத்தினால் என்னை தலைமை பதவியிலிருந்து இறக்கினீர்கள். உமர் சொன்னார்கள், நீ எப்படி பொறுமையா இருக்கிறேன்னு பார்க்கலாம். என்ன, எல்லோருமே மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஹாலிது போருக்கு போனால் வெற்றி, ஹாலிது போருக்கு போனால் வெற்றி. போரின் வெற்றியை அல்ல சத்தாக தீர்மானிக்கிறார்கள், இந்த காலையில் தீர்மானிக்கிறாரா என்று பார்ப்பதற்காகத்தான் இதை செய்தேன். அல்லாஹல்லவா வெற்றியை கொடுப்பவன், இந்த காலில் இல்லையே, எனவே பதவியிலிருந்து இறக்கி பார்த்தேன். காலிதே, நீ பொறுமையோடு இருந்தாய், அல்லாஹ் உனக்கு உயர்ந்த கூலியை வழங்குவானாக. அவனை அருட்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறார். இந்த பொறுமை பொருளிடத்திலும் பொறுமையா, இதற்கு பெயர் சுஜா. ரோமிகளை எதிர்த்து படை நடக்கிறது, ரோம் நாட்டு படைகளை பற்றி தெரியும். ரோமிகளை எதிர்த்து படை அம்மன் ஆசிரியர் எல்லா ஒவ்வொருக்கு கடிதம் எழுதினார்கள். 3000 பேர் வேணும்னா 3000 பேர் வேணும், 10 நீங்க அனுப்பினது 30000 பேர் நாங்கள் இருக்கிறோம். எதிரிகள் 300000 பேர் இருக்கிறார்கள், 300000 பேர் இருக்கிறார்கள். குறைந்தபட்சம் ஒரு 3000 பேர் அனுப்பி வைக்கணும். உமரடி எல்லாத்துல 3 பேர் தான் அனுப்பினா. 3000 கேட்க மிகுதாதர் அலி அல்லா, அர்த்தம் அலி அல்லா, அஸ்வதர் அலி அல்லா 3 பேர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அம்ரிபுல் ஆஸ் கேட்டாங்க கடிதம் எழுதி, 3000 கேட்டா 3 கொடுத்துருக்கீங்க, இந்த 3 பேர்கள் 3000 சமம், பொறுமையோடு போராடக்கூடிய 3000 பேருக்கு 3 பேர் சமம். இந்த பொறுமை பொற்கள பொறுமை, இதற்கு பெயர் சுஜா. 6வது ஒரு பொறுமை இருக்கிறது, சபுரும் இந்த பலம், கோபத்திலே பொறுமையாக இருப்பது. இது பெரும்பாலும் நமக்கு நடக்கவே நடக்காது, கோபத்திலே பொறுமையாக இருப்பது. கோபம் வரும்போது பொறுமையா இருக்கலாம், பொறுமையா இருக்க முடியலையா போய் ஒளிச்சுக்கணும், ஒளிச்சிட்டு பொறுமை அந்த கோபம் போகலையா, மூக்குள்ள கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கணும். மார்க்கம் சொல்றது மூக்குள்ள தண்ணியை ஊற்றிடணும், அந்த பொறுமை போயிடும், அந்த கோபம் போயிடும். பண்புக்குரியவர்களே, கோபத்திலே பொறுமை, இதற்கு பெயர் அகைம் என்று சொல்லுவார்கள். மாணிக்குள்ள தீனார் அம்மத்துள்ளாவினுடைய வரலாறுகளை எழுதுகிற பொழுது அவங்க குரான் சரிவையும், அந்த குரானை அவர்கள் பொதுவாகவே இறைநேச்சர்கள் குரானுக்கு முழுகா போடுவார்கள், அந்த துணி போட்டு சுத்தி இருப்பார்கள், உரை உரையோடு சேர்த்து தூக்கிட்டு ரகசியமா மாணிக்குள்ள தீனாரினுடைய குரானை தூக்கணும் திருடிட்டான். திருடிட்டு போறதை மாணிக்குள்ள தீனார் பார்த்துட்டாங்க, மாலிக்கு கொடுத்தீங்க பின்னாடியே போனாங்க. நம்மளுக்கு எல்லாம் திருட தெரிஞ்சு எப்படி இருக்கும், செருப்பு திருடுற ஆளை பார்த்தாச்சு, நேரம் நம்ம செருப்பு போட்ட உடனே கரெக்டா எடுக்கிறத பார்த்துட்டோம், என்ன நடக்கும், கட்டி வச்சு தோட உரிச்சிட மாட்டோம். ஆனா மாலிக்கு கொடுத்தீங்க ரொம்ப பிள்ளை சொன்னாங்களா, நீ ஆசையோடு வந்த அந்த குரானை கொடுத்துட்டு உரையை எடுத்துட்டு போயிட்டோம், இந்த குரானை கொடுத்துட்டு அந்த உரையை எடுத்துட்டு போயிட்டோம்னு சொன்னாங்களா. அன்புக்குரியவர்களே, கோபத்திலும் பொறுமை, நம் யோசித்து பார்க்கிறோம், இந்த கோபத்திலே பொறுமையாக இருந்தேன். இதனாலேயே பெருமானாரை சோதிப்பதற்காக வந்தார். அனைத்து நூல்களிலே ஒரு வரலாறு, இவர் உண்மையான நபியா இல்லையா, கோபத்திலே இவர் எப்படி பொறுமையாக இருக்கிறார் பார்க்க வேண்டும் என்று ஒரு யூத மாதிரி நினைக்கிறார். உண்மையான நபியாக இருந்தால் கோபத்தை ஏற்படுத்தினால் பொறுமையாக இருப்பார். பார்க்கலாம், ஒரு முகத்தை பார்த்தால் நபியை போன்று தெரிகிறது, பேச்சை பார்த்தால் நபியை போன்று இருக்கிறது, ஆனால் நடத்தையிலே இவர் நபியா என்று சோதிக்க வேண்டும். நடத்தையில் நபி என்பதை தெரிந்து கொள்வதற்கு கோபத்தை மூட்ட வேண்டும். பெருமானாட்ட காசே இல்லாத நேரத்தில் ஒரு ஏழை தோழர் வந்து நிற்கிறார், நாயகமே எனக்கு ஏதாவது உதவுங்களே என்று கேட்க, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை. பெருமானார் அங்கு நின்றும் பார்க்கிற பொழுது அந்த யூதன் பார்க்கிறார், பார்த்து சொன்னார், முகம்மதே நான் கொடுத்து விடுகிறேன், பணம் நான் கொடுத்து விடுகிறேன், 2 மாசத்துக்கு பிறகு எனக்கு பேர்ச்சம்பளமா கொடுத்துருங்களே, பேர்ச்சம்பளமா எனக்கு கொடுத்துருங்களே என்று சொல்ல பெருமானார் சரி என்கிறார்கள். அந்த ஏழைக்கு பெருமானார் இந்த யூதனிடத்தில் இருந்து வாங்கி கொடுத்து விடுகிறார்கள். 2 மாதம் முடியவில்லை, 2 நாளைக்கு முன்னால் உமரோடு நின்று கொண்டிருக்கிற பொழுது பெருமானாரினுடைய சட்டையை பிடித்தார். பொதுவாகவே குறைச்சிகளை பிடித்தார், வாக்கு கொடுத்தால் வீறி விடுவார்கள். 2 மாசத்தில் நான் கொடுத்தவன் சொன்னீங்களா இல்லையா, ஆனால் கொடுக்கவே இல்லையே என்று பெருமானாரின் சட்டையை பிடித்தார். இந்த உமருக்கு எப்படி இருக்கும், பெருமானார் ஏறிட்டு பார்ப்பதே உமருக்கு பிடிக்காது, யூதர்களை முதலில் உமருக்கு பிடிக்காது, யூதனை பிடிக்காது, பெருமானாரை ஏறிட்டு பார்ப்பது உமருக்கு பிடிக்காது. இவன் அடையும் மீறி சட்டையை பிடித்தால் உமர்களையெல்லாம் சீறி பாய்ந்தார்கள், அவன் சட்டையை பிடித்து மேலே தூக்கிட்டார்கள். பெருமானார் செல்லத்தா வழிகள் செல்ல சொன்னாங்க, அவருக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை நீ தலையிட்டாத, கொடுத்தவர் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது தலையிட்டாத, இரண்டு நாள் இருக்கிறது, நீ கொடுத்ததற்கு நான் கொடுத்து விடுவேன். சரி, நாடகை பிடித்து விட்டா, உமரும் உன்னை பிடித்து அடித்து விட்டா, தூக்கி விட்டா. அதனால் உமரே, நான் கொடுக்க வேண்டியதையும் கொடுத்து 20 வசக் எஸ்ட்ராக நீ கொடுக்க வேண்டும். 20 வசக் சொன்னா, ஒரு வசக் என்பது 180 கிலோ. 20 வசக் 3600 கிலோ. பேரித்தம் மேடம், நீ தூக்கியதற்கு கோபப்பட்டதற்கு எச்சா குடும் சொல்லிட்டாங்க. உடனே எல்லா உத்தர வைப்பார், கொடுக்க வேண்டியதை கொடுத்து அத்தனை பேர் சம்பளத்தை கொடுக்க. அந்த யூதன் பார்க்கிறார், நேரா பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்கு போனாரு. உமரையும் கையோடு குடிச்சு விட்டுட்டு போனாரு. உமர் அலி என்ன நினைச்சாங்க, இந்த இடத்துல போய் இதால மிதிச்சே கொண்டு போகணும். 3600 கிலோ எச்சா வாங்கியிருக்கிறார் இந்த என்று சொல்ல, அழைத்துக் கொண்டு போகிற பொழுது உமரிடத்திலே சொன்னார், உமரே, அந்த முகம்மதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் இந்த வேலையை செய்தேன். உண்மையில் அவர் நபி என்று சொல்ல, உமரின் கோபெல்லாம் பறந்து போனது. ஒளிச்சங்கிட்டு வந்து ரசூலுல்லா அந்த யூதன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக்க ரசூலுல்லா, உண்மையிலேயே கோபத்திலே உங்களுக்கு பொறுமை இருக்கிறதா என்று பார்த்தேன். அந்த பொறுமையை கண்டுகொண்டேன், ஈமான் கொண்டேன். ஆனா இன்னைக்கு உம்மத்தை முகம்மதியாவிடத்தில் அந்த பொறுமையே இல்லையே. தொட்டதற்கெல்லாம் கோபம், வீட்டிலிருந்து சமூகம் வரை தொட்டதற்கெல்லாம் கோபம். 8வதாக சபுன் இந்த நவாமின் அமராணிகள் கஷ்டங்கள் ஏற்படுகிற பொழுது பொறுமையாக இருத்தல். கஷ்டங்கள் வரும்போது, நோய் நொடிகள் வருகிற பொழுது பொறுமையாக இருத்தல். இதற்கு பேசிய அத்து சதர் விசாலமான மனம் என்று சொல்லுவார். நோய் நொடிகள் அல்லா கொடுக்கிறான் சொன்னா, பொறுமையோடு அதை ஏற்கிற பண்பாடு கொண்டவர்களாக மாறிப்போக வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு பெண்மணி காக்காய் வெடிப்பு காரிலே வந்த அதி, காக்காய் வெடிப்போடு அந்த பெண்மணி ரசூலுல்லாவிடத்திலே வந்து நிற்கிறார். நாஜகவே, எனக்கு காக்காய் வழிபாத்திருக்கிறது, நீங்கள் காட்சிதான் நன்றாக இருக்குவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமக்கு சொர்க்கம் வேண்டுமா சுகம் வேண்டுமா கேட்டாங்க. சுகமா சொர்க்கமா என்று கேட்க, அந்த அம்மா ரெண்டையுமே சேர்ந்து கேட்காம போச்சு. வசிரியங்கள் வந்திச்சியங்கள் பேசிக்கொள்வார்கள், எனக்கு சுகமும் வேண்டும் சொர்க்கமும் வேண்டும் ரசூலுல்லாஹ் கேட்டா கொடுத்துப்பாங்க. ஆனா அந்த அம்மா கேட்டுச்சு, நாயமே எனக்கு சுகம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, எனக்கு சொர்க்கத்தை கொடுத்து விடுங்கள். நாயமே பெருமானார் சொர்க்கத்திற்காக பாச்சிக்கிறார்கள். ஆனால் ஒரு கண்டிஷன், நாயகவே, நான் வழிப்பு வந்து இழுக்கிற பொழுது என் ஆடைகள் எல்லாம் மேலே போகிறது. நாயகவே பெருமானார் பாச்சிக்கிறார்கள், இனிமேல் ரபுல்லாலமீனே இந்த பெண்ணுக்கு வழிப்பு வருகிற பொழுது ஆடைகளை பாதுகாத்துக்கொள், வழிப்படை இழுப்பு வரும், ஆடைகள் மட்டும் நடராது. பொறுமையோடு இருந்தார்கள். இந்த பொறுமை சிறக்கோ சதர். 8வது அன்புக்குரியவர்களே, சபுரு அதா ஹிஃபுலுஸ்ஸர், ரகசியத்தை பாதுகாக்கிற பொழுது பொறுமை. நீங்க பொம்பளை சொல்லி பாருங்க, இந்த ரகசியத்தை அம்மா யார்த்தையும் சொல்லிடாதே சொல்லி பாருங்க, பொறுமையை கரெக்டா பாதுகாப்பு வச்சிருப்பாங்க. அடுத்த நாள் மார்க்கெட்டுக்கு போகும்போது அடுத்த வீட்டு பூஜை வந்து கேட்பாரு, என்னமோ சொல்லிக்கலாங்க. இதை மட்டும் யார்த்தையும் சொல்லிடாதேன்னு சொல்லிட்டா போ, ஊருக்கே சொல்லி போன் எடுத்து. இப்ப எம்டிஎஸ் ஒரு போன் வந்திருக்கேன் இல்லையா, இந்த இலவசமா பேசுறதுக்கு. அதனால இங்க இருந்து அங்க இலவசம், அங்க இருந்து இங்க இலவசம். அன்புக்குரியவர்களே, ரசித்து பார்க்கிறோம், இந்த ஹைபுருத்து ரகசியத்தை பாதுகாப்பதில் இருக்கிற பொறுமை. இந்த பொறுமைக்கு பேர் தான் இத்துமான் என்று சொல்லுவார்கள். அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல இந்த பொறுமை அதிகமாகவே இருந்தது. அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவுடைய மகள் ஹம்சா கணவனா அப்துல்லாஹுவின் உதாஃபா உஹது போர்க்களத்தில் இறந்து போகிறார். ஹம்சா நாய்க்கு சின்ன வயசு, 15-16 வயசு இருக்கும். கணவன் இறந்து போய்விட்டார். இந்த அம்மாவுக்கு திருமணம் முடித்து பார்க்க வேண்டும். சின்ன பிள்ளை, 2வது வேணாம், இந்த விதவைகள் வேணாம். இன்னைக்கு ரொம்ப பெரும்பாலாக இருக்கிறது இல்லையா. ஆனா பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல சகஜமா வேணாம். அப்ப உமர் அலி அல்லா போய் உஸ்மான் அலி அல்லா கேட்டாங்க, என் புள்ள ஹப்சாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா என்று கேட்க, உஸ்மான் அலி அல்லா, அப்பொழுதுதான் சைனப் அலி அல்லா மரணமான கவலையில் இருக்கிறார்கள், என் மனைவி மரணமான கவலை, சைனபின் கவலையில் நான் இருக்கிறேன், என்னால் திருமணம் முடித்துக் கொள்ள முடியாது என்று சொல்ல, உமர் அலி அல்லா உத்தாலா எப்பொழுதுமே போட்டி போடுகிற அபுபக்கர் அலி அல்லா போய் பார்த்து சொன்னார்கள், அபுபக்கர், என் மகளை நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளுகிறீர்களா என்று கேட்க மௌனமாக இருக்கிறார்கள். அபுபக்கர் பேசல. காரணம் என்ன தெரியுமா, பெருமானார் சொல்லியிருந்தார்கள், அபூபக்கரே ஹப்சாவை நான் திருமணம் முடிக்கலாம் என்று இருக்கிறேன். இந்த ரகசிய செய்தி யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம். ரகசியம் இப்ப வந்து கேட்கிறாங்க, அபூபக்கருக்கு என் மகளை கல்யாணம் முடிச்சுக்கலாம். நம்மள மாதிரி ஆளாச்சு சொன்னா ரகசியமா சொன்னாலும் பொண்ணு கிடைச்சா சரி கல்யாணம் இங்கிட்டு கழுத்து அறுத்துவோம். அன்புக்குரியவர்களே, ஆனா பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர்கள் எல்லாத்த செய்தி அனுப்ப, உமர்கள் எல்லாத்த செய்தி உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் செய்தி அனுப்ப. உமருக்கு வந்ததே சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல வேகமா அபூபக்கரே எல்லாத்த வந்து சொன்னாங்க, உங்கள்கிட்ட கேட்டேன் ஒரு பதில் சொல்லல, நீங்க ஒரு பதில் சொல்லல. ஆனா உங்களை விட சிறந்த நாயகம் என் மகளை திருமணம் முடிக்க போகிறார்கள். என்னமோ பெரிய உயர் பதவியில் இருப்பதை போன்று ஒன்றும் பேசாமல் இருந்திருக்கிறேன் என்று சொல்ல, அடக்கத்தோடு அபூபக்கர் சொன்ன வார்த்தை, இதை பெருமானார் என்னிடத்திலே சொல்லி இருந்தார்கள், ரகசியம் என்று சொன்னார்கள், அதனால் தான் உங்களிடத்திலே சொல்லவில்லை உமரே என்று சொல்ல, உமர் கட்டிப்பிடித்து அழுதார்களாம். பாண்டனின் ரகசியத்தை பாதுகாத்த இந்த பொறுமை இதற்கு பெயர் கீதுமான். ஒன்பதாவது ஒரு பொறுமை இருக்கிறது, சபுருன் மகசியா, வாழ்க்கை தேவைகளை குறைத்துக் கொள்வதில் ஏற்படுகிற பொறுமை. நமக்கு தேவைகளை குறைச்சிக்கணும். அபுஹனீஃபா வஃபாத்தாகிற பொழுது அவர்களின் சொத்து மதிப்பு அந்த காலத்தில் 50 கோடி, அந்த காலத்தில் 50 கோடி. ஆனால் அந்த அபுஹனீஃபாவின் வீட்டிலே படுப்பதற்கு கட்டில் இல்லை, படுப்பதற்கு கட்டில் இல்லை. கேட்கிறாங்க ஏன் இல்லை என்று கேட்கிற பொழுது, என்னுடைய சமூகத்தில் எல்லோருக்கும் கட்டில் உண்டதா என்று கேட்டார்களா, எல்லோருக்கும் கட்டில் இருக்கிறதா, இல்லையே அந்த பணத்தை வேறு ஏதாவது காரியத்திற்கு நன்மைக்கு செலவழிக்கலாமே என்று தன் தேவைகளை குறைத்து பொறுமையாக இருந்தார்கள். இதுக்கு பேர்தான் சபுரு அலூலின் மாசியா, சுகு என்று சொல்லுவார்கள், துறவு என்று சொல்லுவார்கள். தன் தேவைகளை குறைத்து அடுத்தவர்களுக்கு உணவுகிற பண்பாடு கொள்ளுங்கள். கடைசிய இன்னொரு பொறுமை இருக்கிறது, சபுரும் அல தவக்கோட்டில் போவோம், நாலஞ்சு வேலை ஒன்றா சேர்ந்து வந்துடும், இப்ப அதுல எதை எடுக்கிறது என்பதில் பொறுமை, பொறுமையா யோசிக்கணும். எது வருது அதை எடுத்து போட்டு கடைசியில வேதமா எடுத்துட்டு ஆகா இந்த வேலை எடுத்திருக்கலாமே அதை எடுத்திருக்கலாமே என்று போராடுகிற பண்பாடு நம் சமூகத்தில் இருக்கிறது. ஆனா தவக்கூடிக்கோமோ, நாலஞ்சு வேலைகள் ஒன்றாக வருகிற பொழுது பொறுத்திருந்து அதை எடுத்து நல்லதை தேர்வு செய்வது இருக்கிறது. இதற்கு ஏற்படுகிற பொறுமைக்கு பேர் தௌரியா என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 10 வகையான பொறுமையையும் இந்த சமுதாயத்தில் நமக்கு தந்திடுவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுமையாளர்களாக வாழ வைப்பானாக. எல்லா நிலைகளிலும் பொறுமையை காத்து, பொறுமையை காத்து பொறுமையாளர்களுக்கு கொடுக்கிற நபிமார்களுக்கு கொடுத்த கூலியை நம் அனைவருக்கும் தந்திடுவானாக. வாக்குத்த அவமானில் அமுதுல்ல. அன்புக்குரியவர்களே, மாஷா அல்லாஹ், நேற்று கேட்ட கேள்விக்கு 49 பேர் பதில் எழுதியிருக்கிறார்கள், அதுல 43 பேர் சரியாக எழுதியிருக்கிறார்கள். இந்த கேள்வி அதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தொழுகை நேரத்தை காட்டுவதற்காக எந்த பறவையை இறக்கினான், சேவல் அழகாக எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி இரண்டாவது கேள்வி, அறுவடை செய்வதை கற்றுக் கொடுக்க எந்த பறவையை இறைவன் காட்டினான் என்ற வெட்டு கேள்வி. நபிகள் ஆதம் அலைஹி ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ரகசியமாக ஊதிய துவா, ரப்பனா லலம்னா அன்புசனா இல்லம் தாதில்லனா வஃபர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். அதை எழுதியவர்கள் 3 பேரு, அதுல கரும்பு கடையை சார்ந்த அப்துல் காதர், கரும்பு கடையை சார்ந்த அப்துல் காதர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இரண்டாவது அப்துல் ஹக்கீம் சண்டே மார்க்கெட், அப்துல் ஹக்கீம் மாஷா அல்லாஹ் கட்சி பண்ணாங்க. மூன்றாவதாக இஎம் ஹமீத் இப்ராஹிம், கிரேட் டவுன் ஹமீத் இப்ராஹிம் எழுதியிருக்கிறார்கள், கிரேட் டவுன். அதை போன்று இன்றைய கேள்வி, கணவனின் கொடுமையில், கணவனுடைய கொடுமையில் பொறுமை காப்பவருக்கு யாருடைய கூலி வழங்கப்படும், முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி அதே ஆப்போசிட், மனைவியின் கொடுமையில் பொறுமை காக்கிற ஆண்களுக்கு யாருடைய கூலி வழங்கப்படும். மூணாவது கேள்வி, நாயகத்தினுடைய ரகசியத்தை